நாட்களாச்சு கண்ணே, உன் மீது ஏக்கம் கொண்டு தூங்கவில்லை கண்ணே. ஏழு எட்டு நாட்களாச்சு கண்ணே, உன் மீது ஏக்கம் கொண்டு தூங்கவில்லை கண்ணே. ராகு காலம் ஓடி போச்சு, ராஜயோகம் கூடி போச்சு, ரம்பம் பம் ஆரம்பம் பம் பம் பம் பேரின்பம் ஆரம்பம் பம் ஆரம்பம் பம் பம் பம் பேரின்பம். நானும் நட்டாச்சு காதல் கொடி, சூடும் உண்டாச்சு மூட்டும் உண்டாச்சு கையப்பிடி. பள்ளி கூட பாடம் என்ன சொல்ல வேண்டும், ராஜயோகம் கூடி போச்சு ஆரம்பம் பம் பம் பம் பேரின்பம் ஆரம்பம் பம் பம் பம் பெரிபம்